హస్తీశ దుఃఖ విషదిగ్ధ ఫలానుబంధిన్యా బ్రహ్మ కీటమపరాహత సంప్రయోగే దుష్కర్మ సంచయ వశాదురతిక్రమేణః ప్రత్యస్త్రమంజలిరసౌ తవ నిగ్రహాస్త్రే. శ్రీ వరదరాజ పంచాశత్ 30వ పద్యం. ரொம்ப அற்புதமான ஒரு பத்தியம் இது. அதற்கு முன்னாடி 29-28 ஒரு சின்ன ஒரு சம்மரிய பார்த்துடலாம். சத்யஸ்தியஜந்தி வரத துவயி பத்த பாவாகான்னு 29வது பத்தியத்துல வரதனே உன்னிடத்தில் ஆழங்கால் பட்டவர்கள், உன்னிடத்தில் ஈடுபட்டவர்கள், இந்த சம்சாரத்தில் கிடைக்கக்கூடிய அற்பமான சுகங்களை மதிப்பதில்லை. பிரம்மப்பட்ட பரியந்தம், ஏன்னா பிரம்மாவினுடைய பட்டம் பதவி கூட இந்த கர்மாவுக்கு வசப்பட்டதுதான். அதுவும் துக்கம் கலந்த ஒரு ஸ்திதி தான். எப்படி ஒருவனுக்கு சுதந்திரமாக தெரியணும்னு ஆசை இருக்குச்சு, அவனை பிடிச்சி ஒரு சிறையில தங்க சங்கிலியால கட்டி, தங்க தட்டு, தங்க டம்ளர் இத்தியாதிகளால அவனை உபச்சாரம் பண்ணா கூட அந்த பந்தம் பந்தம் தான், அந்த சிறைவாசம் சிறைவாசம் தான். அந்த தங்கமானது அவனுக்கு எந்த விதமான ஒரு சுதந்திரத்தை கொடுக்க போறதில்ல. அது மாதிரி பிரம்ம பட்டமா இருந்தா கூட, பிரம்மாவினுடைய ஒரு ஸ்திதியா இருந்தா கூட, அதுவும் அந்த கர்மத்துக்கு உட்பட்டது தான், அது பந்தம் தான். அதனால வரதராஜனே உள்ளத்தில் ஈடுபட்டவர்கள் அதை பொருட்படுத்துவதில்லை, ஏன்னா அவளுக்கு அது சுகத்தை கொடுக்காதுன்னு சாதிச்சார். 28வது பத்தியத்துல ஒரு சின்ன சுவாரஸ்யத்தை மட்டும் பார்த்துட்டு 30வதுக்கு போயிடலாம். நித்யம் கரீஷ திமிராவில திருஷ்டயோபின்ற பத்தியத்துல சித்தாஞ்சனம்னு அந்த வரதனுடைய திருமேனிய வர்ணிக்கிறார். எப்படி ஒரு புதையலுக்கு மேல இருந்து கிரகத்தை அமைச்சா கூட, அது மேல நடந்து நடந்து வந்தா கூட புதையலானது பூமியில இருக்கச்சு நம்ம கண்ணுக்கு புலப்படாம இருக்கு. எத்தனை வாட்டி அது மேல நடந்தாலும் உபரியுபரி நமக்கு தெரியறதில்லை. அப்ப சித்தர்களால தயார் செய்து வைக்கப்பட்ட அஞ்சனம், ஒரு மை விசேஷம், அதை எடுத்து கண்ணில் தடவிண்டோம்னா நமக்கு கண்ணுக்கு மாம்ஸ், அதாவது கண்ணை திறந்து பார்த்தா தெரியாத அந்த புதையலானது கண்ணுக்கு தெரியறதுன்னு ஒரு நம்பிக்கை, ஐதிஹ்யம். அப்படி எம்பெருமானை தியானம் பண்ணச்சு, தியானத்துக்கு விசேஷ இலக்காரது அவனுடைய ஸ்வரூபம் ரூபம். ரூபத்தை காட்டிலும் ஸ்வரூபம் ரொம்ப கஷ்டம், ஏன்னா அது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் சொல்றோமோ அது மாதிரி இல்ல, அது மாதிரி ஒரு விஷயம் அது, அதை ஒத்தது போல. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ரூபத்தை தியானம் பண்றதுதான் ஒரு சுலபமான ஒரு விஷயம், ஸ்வரூபத்தை காட்டணும். அந்த ரூபம் தான் திவ்ய மங்கள விக்கிரகம் சொல்றோம். ஆனா எம்பெருமானுடைய அந்த திவ்ய மங்கள விக்கிரகமும் எங்கேயோ இருக்கு. பரம் வியூகம் சொல்றதெல்லாம் சாதாரண ஜனங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. அப்ப எப்படி அவனுடைய அந்த திவ்ய மங்கள ரூபத்தையோ அல்லது சுரூபத்தையோ சாட்சாத் கரிக்கிறதுன்னு சொன்னா, அதுக்கு ஒரு அஞ்சனம் தேவைப்படுது நம்முடைய அகக்கண்ணுக்கு அல்லது புறக்கண்ணுக்கு. இப்ப எம்பெருமான் வரதனுடைய அந்த திருமேனி இருக்க, திவ்ய மங்கள திருமேனி, அந்த காஞ்சிபுரத்துல அந்த மலை மேல அஸ்திகிரியில அந்த விக்கிரகமே அந்த சித்த அஞ்சனமா இருக்கு. சித்த அஞ்சனத்துல என்ன விசேஷம்னு சொன்னா, அந்த லௌகிக திருஷ்டாந்தத்துல சித்தர்கள் தயார் பண்ணி வைக்கணும் அந்த அஞ்சனத்தை, அந்த மைய. ஆனா இவன் சித்தமாவே இருக்கான், சித்தமா காஞ்சிபுரத்துல எழுந்தள்ளி இருக்கிறான். அவனை சேவிச்சு சேவிச்சு நம்ம கண்ணை பழக்கின்றோம்னா அந்த கண்ணுக்கு அவனுடைய திருமேனிய அந்த கண்ணுக்கு என்ன இருந்துகிட்ட ஒரு அஞ்சனமாகி அவனுடைய திவ்யாத்ம சுரூபத்தை சாட்சாத் கரிக்கிறதுக்கு அது ஒரு ஹேத்துவா இருக்குன்னு அழகா சாதிச்சார் 28வது பத்தியத்துல. இப்ப 30வது பத்தியம் ரொம்ப விசேஷமான பத்தியம். அஞ்சலி வைபவம்னு சுவாமி தனியா கிரந்தமே சாதிச்சிருக்கார். அஞ்சலிக்கு அவ்வளவு மகிமை. ஆளவந்தார் சாதிக்கச்சே யதாததாவாபி சகற்கிருத்தோஞ்சலின்னு சொல்றார். ததைவ முஷ்ணா தெசுபான் அசேஷதா, அதாவது எம்பெருமான ஆளவந்தார் விண்ணப்பம் பண்ணச்சு, ஏதோ ஜென்மால ஏதோ சரீரத்துல எப்படியோ முன்ன பின்ன இப்படிதான் இல்லாம ஒரு அஞ்சலியை நான் பண்ணினேன், அந்த அஞ்சலி தான் இன்னைக்கும் எனக்கு அசுபத்தை தடுத்து சுபங்களையும் மேல மேல கொடுத்து நஜாது ஹியத்தேனர், இன்னமும் என்ன பண்ணலாம்னு தன்னோட சக்திக்கு குறைவில்லாம நின்று இருக்குன்னு சாதிச்சார். அப்படிப்பட்ட அஞ்சலி, அந்த அஞ்சலிக்கு ஒரு வைபவம், அத சுவாமி தன்னுடைய ஒரு கவிதா பிரபாவத்தினால இங்க சாதிக்கிறார். எம்பெருமானே உனக்கு எங்க மேல ஒரு நிகரம் இருக்கு, நிகிரகம் இருக்குன்னு சொன்னா நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும். நிகிரகம்னா பொதுவா சீற்றம்னு சொல்றோம். சீற்றம்னா எம்பெருமான சீற்றத்தை யாரும் தாங்க முடியாது, ஏன்னா சத்திய சங்கல்பன். சீற்றம்னா என்ன தாத்பரியம் கேட்டா, நம்ம இந்த லோகத்திலயும் இருந்து இந்த அல்ப சுகங்களையும் அனுபவிக்கிற மாதிரி விட்டுடுறானா, கைவிடுதல்னா அதான் அர்த்தம். சீற்றம்னால நம்ம மேல எந்த அஸ்தத்தையும் எடுத்தா அடிக்க போறது இல்ல, அப்படியே அடிச்சான்னா அதை நம்ம தாங்க முடியாது. அதனால கோபம்னா என்னன்னு கேட்டா, நம்மள கண்டுக்காம விட்டுடுறது, சரி இவன் இப்படிதான் இருப்பான் போல இருக்குன்னு விட்டுடுறது, மேல நம்மளுடைய மேன்மைக்கு எந்த எதுவும் பண்ணாம இருக்கிறது. அதுக்கு காரணம் நம்ம கர்மா தான், அது எம்பெருமான் மேல தோஷம் கிடையாது, அது நம்மளுடைய கர்மா. அத அழகா இங்க சாதிக்கிறார். லோகத்துல ராஜாக்கள்லாம் எதிரிய சீக்கிரமா அடிக்கிறதுக்காக அழிக்கிறதுக்காக அம்பு வெடிச்சு அந்த அம்போட நுனியில கொஞ்சம் விஷத்தை கலந்து அடிப்பாதான். அந்த மாதிரி எம்பெருமான் என்ன பண்றான்னா, நிகிரக அஸ்திரம் ஒண்ணு மேல அடிக்கிறானா. என்ன அஸ்திரம்னு கேட்டா, உண்மையில அது அஸ்திரம் இல்ல, இந்த அல்ப சுகங்கள் தான். ஆனா அந்த அல்ப சுகங்கள்லாம் துக்க கர்ப்பிதமாவே இருக்கு. துக்கம்ங்கிற விஷத்த துக்கம்ங்கிற விஷத்துல தோச்சு அந்த கர்ம பலன்களை கொடுக்கறான். நம்ம என்ன பண்றோம்னா, திருப்பி திருப்பி அந்த கர்ம பலன்களையும் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதையே நம்ம பரம புருஷார்த்தமா நினைச்சிட்டு இங்கேயே இருந்துடுறோம். சரி, இந்த நிகிரகத்தை தடுக்க முடியுமான்னு கேட்டா, ஆபிரம்ம ஸ்தம்ப பரியந்தம், ஆபிரம்ம கீட்டம், அதாவது பிரம்மாலேருந்து சித்திரமுக பிரம்மாலேருந்து ஒரு புகு வரைக்கும் இந்த அஸ்திரமானது தடுக்க முடியாத பிரயோகமாறுது. ஏன்னு சொன்னா, துஷ்கர்ம சஞ்சய வசாத் சொல்லப்படுற, நம்மளுடைய கர்ம மூட்டை அந்த மாதிரி, ஏதோ ஒரு தப்பு ரெண்டு தப்பு பண்ணா போய் வாய்தா வாங்கலாம், எக்ஸ்கியூஸ் கேட்கலாம், தப்பையே பண்ணிட்டு இருந்தா அப்ப எப்படி போய் நம்ம கேட்க முடியும்? அப்ப துஷ்கர்ம சஞ்சய வசாத் துரதிக்ரமேனா, நம்மளால தடுக்க ஒண்ணாத எப்படி நம்மளால அந்த அந்த அஸ்திரத்தை தடுக்க முடியாம இருக்கச்சு. அப்ப சுவாமி சொல்றார், நம்ம கிட்ட வரதனே எங்க கிட்ட ஒரு அஸ்திரம் இருக்கு, அது பிரத்யஸ்திரம். பிரத்யஸ்திரம் சொன்னா அந்த அஸ்திரத்துக்கு சமமா நிக்கக்கூடிய அஸ்திரம், இல்லது அந்த அஸ்திரத்தையே விழ வைக்கக்கூடிய அஸ்திரம். என்னதுன்னு கேட்டா, அசௌ அஞ்சலிஹி. ஏன்னா இந்த அஞ்சலியை பண்ணிட்டோம்னா அந்த கைகூப்பலுக்கு அவன் உடனே இறங்கிடுறானா, அவனால வந்து அதை மீறி ஒன்னும் பண்ண முடியலையா. அவ்வளவு சுலபனவன், அவ்வளவு தயாவான், அப்படி அழகா இந்த பத்தியத்தை அமைச்சிருக்கார். ஒன்னு ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம பூஸ்துதியை அனுபவிக்கச்சே 27வது பத்தியத்துல, உத்வேல கல்மஷ பரம்பரிதாத மர்ஷாத் உத்தம் சிதேன ஹரிமஞ்சல் நாப்யதிருஷ்யம் அப்படின்னு சாதிச்சார். அந்த பூமி பிராட்டியினுடைய புருஷகாரத்துவத்தை ஏற்றமா சொல்லணும், அதை ஏற்றமா சொல்றதும் அங்க நோக்கம். அப்ப என்ன சொன்னார், உத்தம் சிதேன அஞ்சலினாபி ஹரிம் அதிர்ஷ்யம் சொன்னார். அதாவது எங்களுடைய உத்வேல கல்மஷ பரம்பரிதாது அமர்ஷாத், எங்களுடைய கர்ம பரம்பரை இருக்கு, அனாதிகாலமா இருந்துட்டே இருக்கு, அதை சரி ஹரிய குளிர்த்தி பண்ணலாம்னு சொல்லிட்டு கையை கூப்பி அஞ்சலி பண்றோம். அப்படி கையை கூப்பி அஞ்சலி பண்ணாலும் அவன் வசியமா அவன் வசப்படாம இருந்துட்டு இருக்கான். அப்ப ஆகஸ்மிகா அயம் அதிகம்யதி பிரஜானாம், பூமி பிராட்டி நீ என்ன பண்ற, எதிர்ச்சியா வந்து எங்களை கை கொடுத்து அவன் அருகில கொண்டு செல்றன்னு அழகாக சாதிச்சார். அது அந்த புருஷகாரத்துடைய ஏற்றத்தை சொல்றதுக்காக. இப்ப இங்க வந்து அஞ்சலி வைபவம், அதாவது அஞ்சலியை ஏற்றமா சொல்றதுக்காக இங்க இருக்கக்கூடிய இந்த பத்தியம். இதெல்லாம் நம்ம அப்படியே அனுபவிக்கணும், ரொம்ப ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அந்தந்த இடங்கள்ல அந்தந்த விஷயங்களுக்கு ஏற்றம், நகி நிந்த நியாயம் பெரு, அதற்காக எதையும் எங்க இன்னொன்னு விஷயத்தை தாழ்த்து சொல்லணும்னு அபிப்பிராயம் கிடையாது. எந்த எடுத்துக்கிறாரோ அத புகழ்ந்து சொல்றது. இப்ப அன்பத்தை பார்த்தோம்னா, ஹஸ்தீஷ அத்திகிரி பெருமாளே துக்க விஷதிக்த பலானுபந்தினி, எல்லாமே வந்து இந்த நிகிரக அஸ்திரத்துக்கு விசேஷனம். துக்க விஷதிக்த பலானுபந்தினி, ஆபிரம்ம அபராஹத சம்பிரயோகே துஷ்கர்ம சஞ்சயவசாது துரதிக்ரமே தவ நிகிரகாஸ்திரே அப்படின்னு போடுறது. துக்க விஷதிக்த பலானுபந்தினி, துக்கம்னா துன்பம், விஷம்னா துன்பமாகிய விஷம், திக்தன பூசப்பெற்ற அல்லது தோய்த்தெடுத்த, பல அனுபந்தினி பலத்தை கொடுப்பதாக இருக்கக்கூடிய எது, அந்த நிகிரகஸ்தம். அப்ப துன்பம் விஷம் தோய்ந்த பலத்தை கொடுப்பதாக இருக்கக்கூடிய அந்த நிகிரகஸ்தம். ஆபிரம்ம அபராஹத சம்பிரயோகே, பிரம்மா முதல் புழு வரை யாரும் இதுக்கு எக்ஸெப்ஷன் இல்ல, அபராதன தடுக்கப்படாத அனைவரையும் இந்த அஸ்திரமானது போய் சேர்றது. சம்பிரயோகம் பண்றதுனா எய்தல், பயன்படுத்துதல். ஆபிரம்ம அபராஹத சம்பிரயோகே, சப்தமி விபக்தி ஏகவச்சனம். அனுபந்தினின்றதும் சப்தமி விபக்தி ஏகவச்சனம். அனுபந்தின் சப்தம், அனுபந்தி அனுபந்தினோ அனுபந்தினா, அது அனுபந்தினி. இது வந்து இல்ல நபும்சங்களுக்கு மறந்து அனுபந்தி அனுபந்தினி அனுபந்தினி போகும். எப்படியா இருந்தாலும் சப்தமி ஏகவச்சனம் வரைச்சு அனுபந்தினி ஹ்ரஸ்வம். இங்க ஆபிரம்ம அபராஹத சம்பிரயோகே அப்படின்றது சப்தமி ஏகவச்சனம், அதாவது பிரயோகிக்கப்படும் பொழுது துஷ்கர்ம சஞ்சயவசாத் துரதிக்ரமே. துஷ்கர்ம சஞ்சயவசாத் பாப்பங்களோட குவியல் நம்ம பக்கம் ஏகப்பட்டது இருக்கு. ஒன்று ரெண்டுன்னு இல்லை, ஒன்று ரெண்டு இருந்தால் நம்ம போய் அவனை கொஞ்சம் நம்ம அவளோட ஆர்கியூமெண்ட் பார்க்கலாம். ஒரு ஒன்று தானே ரெண்டு தானே மன்னிக்க கூடாதுன்னு கேட்கலாம். ஆனால் ஆர்திரா பராதின்னு இங்கே சாதிக்கிறார். அது மாதிரி தப்பு பண்ணிட்டே தான் போய் நிற்கிறோம், நிற்கச்சேவே தப்பு பண்ணிட்டு இருக்கோம். அப்படி துரத்திக்ரமே, அதனால தவிர்க்க முடியாதா இருக்கு. துரத்திக்ரமே அதிக்கிரம துர் அதிக்கிரம, அதிக்கிரமனாலே அதிக்கிரமம் பண்ணுறது தான்றது. துரத்திக்ரமம்னா இன்னும் ஒன்றுமே தவிர்க்க முடியாத இருக்கக்கூடிய, எதனாலும் கேட்டால் துஷ்கர்ம சஞ்சய விஷாத் பாப்பத்தினுடைய குவியல்னால. இது தவ நிகிரக அஸ்திரே, தவ நிகிரக அஸ்திரே, உன்னுடைய நிகிரகங்கிற அஸ்திரம் இருக்கு இந்த அம்புக்கு. நகா எங்களுக்கு அல்லது எங்களுடைய அசௌ அஞ்சலிகி பிரத்யஸ்திரம் அஸ்தி பவதின்னு வச்சுக்கணும். அசௌ அஞ்சலிகின்னு சொன்னால் அதசப்தம் அசௌன்னு போகும். இந்த அஞ்சலி இருக்கே புல்லிங்க சப்தம் பிரத்யஸ்திரம் பிரதி அஸ்திரம், இது வந்து ஒரு அதனுடைய எதிர்க்கக்கூடிய ஒரு ஆயுதம்னு எதிர் அம்புன்னு அழகா சாதிக்கிறார். துஷ்கர்ம சஞ்சய வசாதன்றது பஞ்சமி பக்தி, அதனால் அர்த்தம் ஹேத்வர்த்தம் பாப்பங்களோட குவியல்களால் துரதிக்ரமே தாண்ட முடியாதா இருக்கக்கூடிய அல்லது தவிர்க்க முடியாத இருக்கக்கூடிய அர்த்தம். ஒரு அன்பயத்தை பார்த்தோம்னா ஹஸ்தீஷ துக்க விஷதிக்த பலானுபந்தினி ஆபிரம்ம அபராஹத சம்பிரயோகே துஷ்கர்ம சஞ்சய வசாது துரதிக்ரமே தவ நிகிரக அஸ்திரே நஹ அசௌ அஞ்சலிஹி பிரத்யஸ்திரம் அஸ்தி பவதின்னு அத்தியாரம் பண்ணிக்கணும். அத்திகிரி பெருமாளே துக்க விஷதிக்த பலானுபந்தினி, துன்பம் என்கிற விஷம் அதனால் அதில் தோய்க்கப்பெற்ற அல்லது பூசப்பெற்ற பலனை பழத்தை கொடுப்பதாக இருக்கக்கூடிய உன்னுடைய அஸ்திரம். ஆபிரம்ம அபராஹத சம்பிரயோகி, பிரம்மா முதல் புகு வரை அனைவர் மீதும் தடுக்கப்படாமல் பிரயோகிக்கப்படக்கூடிய துஷ்கர்ம சஞ்சய விஷா வசாத துரத்திக்கமே, எங்களுடைய பாப குவியல்கள் ராசியினால அதை தடுக்க முடியாமல் நாங்கள் இருக்கோம். அப்படி தவ நிகிரக அஸ்திரே, உன்னுடைய நிகிரகங்கிற அம்புக்கு. நகா எங்களுக்கு அஸ்மாக்கம் நக ஷஷ்டி பகுவச்சனம் அசௌ அஞ்சலிஹி பிரத்யஸ்திரம், எங்களுடைய இந்த அஞ்சலி இருக்கு கை கூப்புதல் இருக்கு, இதுதான் எதிரம்புன்னு ரொம்ப அற்புதமா சாதிக்கிறார் இந்த 30வது பத்தியத்துல.